சமந்தம் சத்வத்சம் சைவராகம் இதிவரவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்த போதம் தத்பாதயத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுத்ம கிதபூரி பரிஷ்டவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே மாச்சாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய பரியோமே சந்நிதத்தாம் ததாஹிருதி. பகவதாளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சுபதினமா எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்பது அந்த திருவரங்கனுடைய பாதைகளை பிரார்த்தனை பண்றேன். இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய அந்த பாதுகா சகஸ்திரம் அனுபவிச்சுருக்கோம். அற்புதமான பத்மராக பத்ததி நமக்கு பூர்த்தியாச்சு நேற்றைய தினம். இன்று அடுத்தது முக்தா பத்ததி, 18வது பத்ததியா அமைஞ்சிருக்கிறது. அதாவது இதிலே சுவாமி தேசிகன் இந்த பாதுகையின் மேல இருக்கக்கூடியதான வெண்மையான முத்துக்களை பத்தி, அதனுடைய பெருமையை பத்தியும் ரொம்ப அற்புதமா ஸ்லோகங்களை சாதிக்கிறார். ரொம்ப நூத்தனமான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் வந்து அந்த முத்துக்களுடைய காந்தி எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு அங்கங்கமா வர்ணிச்சுன்னு வர சுவாமி தேசிகன். அதை இப்போ நம்ம யதாமதி இந்த சபையில விஜ்ஞாபனம் பண்றோம். பத்தானாம் யத்ர நித்யானாம் முக்தானாம் ஈஸ்வரஸ்ய ச ப்ரத்யக்ஷம் சேஷ சேஷித்வம் சாமே சித்தயது பாதுகா. சேஷ சேஷித்வம்னு சாய்கிறார். அதாவது இந்த பெருமாள் இந்த லோகத்துக்கு சேஷியானவன். நாம் எல்லாரும் தாசபூதர்கள் சம்பிரதாயத்தை சொல்றா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேஷபூத்தர்கள், அதான் சேஷ சேஷி பாவம்னு சொல்லுவா சம்பிரதாயத்தில். ஒருத்தன் தலைவனா இருப்பான், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு கீழே அவனுடைய சிஷ்யாள்லாம் இருப்பான். அதுதான் சொல்ற இடத்துல சேஷம் அப்படின்னா ரொம்ப பெருமையா தெரிகிறது. சேஷியாகிய பெருமாள் ரொம்ப பெருமமிக்கவன், பெருமை அடைகின்றவன். எதனாலே? நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாலே அவன் பெருமை அடைகிறான். நாரணனே நீ என்னை என்று இலைன்னு திருமை சேப்பிறான் சாதிச்சர். அதனாலே இந்த சேஷபூத்தர்கள் ஆகிய நம்மள மாதிரி மனுஷா இல்லை, நிக்தமுக்தால் இல்லை அப்படின்னாக்கா எம்பெருமான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா? அதனாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாலே அவன் பெருமை அடைகிறான் அப்படின்னு சொல்ற. அதே போல இந்த பாசுரத்திலே திருவரங்களுடைய திவ்ய பாதகைகளிலே முத்துக்கள் இழைச்சிருக்கு. அது என்ன பண்றதுன்னா அந்த முத்துக்கள் இழத்த பாதகை எம்பெருமான் சாத்திக்கிறார். அதனாலே ஒரு விசேஷமான பெருமை அவனுக்கு அது உண்டு பண்றது. இந்த பெருமானுடைய பாதகைகளை சம்சாரிகளா நம்மை போல சாதாரண மக்களும் திருவரங்கத்தை நாடி வந்து திருவரங்கனை சேவிக்க வேண்டும், ரங்கப்பிராட்டியாரை சேவிக்க வேண்டும் என்று வருகின்ற நம்மள மாதிரி சாமானிய ஜீவர்கள் அவாலும் விசூர பாலத்திலே வந்து திருவரங்கனை சேவிக்க வேண்டும் என்று வரும் நித்தியசூரிகளும் முக்தகோஷ்டியில் இருக்கிறவாளும் இந்த அர்ச்சா விக்கிரகத்தை நாம் சேவிக்க வேண்டும் என்று வந்து நிற்பவளும் இந்த பாதுகா தேவியை தலையில சாத்திக்கிறார். அதனாலே பல அற்புதங்களையும் நம்மளுடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடியதான சக்தி இந்த பாதுகா தேவிக்கு இருக்குன்ற ஒரு காரணத்தினாலே கேட்கின்ற புருஷார்த்தங்களையும் நாம் மனசிலே நினைத்துக் கொண்டிருக்கின்ற புருஷார்த்தங்களையும் கேட்காம விட்ட புருஷார்த்தங்களையும் சகலத்தையும் கொடுக்கக்கூடியதான மகாசக்தி படைத்தவள் பாதுகா தேவி இல்லையா. அப்போ இந்த பாதுகையை நம்ம திருவடியிலே பெருமாள் திருவடியிலே தலையில சாத்திக்கிறதுனாலே நம்மளும் ரொம்ப உயர்ந்தவளாயிட்டோம். எம்பெருமானுக்கும் கீழ்ப்படைந்தவர்களாக அவன் இட்டப்பணி ஆற்றும் சம்பிரதாய வைஷ்ணவர்களாக நாம் ஆகின்றோம். அப்ப எம்பெருமானுக்கு நாம் சுவாதீனம் ஆயிட்டோம். எம்பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணும்போது எம்பெருமான் நமக்கு சுவாதீனமாறான். ஏன்னா நமக்கோசம் தான் பெருமான் இருக்க, பெருமானுக்கோசரம் நாம் கைங்கிரம் பண்ணத்துக்கு அவனுக்கோசரம் இருக்கும். ஏன்னா அந்த பாதுகை தேவனிடத்திலே ஒரு பொய் இல்லாத விஷயங்கள் தான் இருக்கு. மெய்யே மெய்தான் நமக்கு பெருமான் கொடுப்பேர். எப்பையும் பாதுகா தேவம் அதே கொடுக்கிறார். கையா சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடி மெய்யே பற்றொழிந்தேன் விதிவாக்கி என்று காப்பாரார். ஐயோ கண்ணபிரான் அரையோஜினி போனாலே என்று சுவாமி அம்மாழ்வா சாதிச்ச திருவாய்மொழியில ஒரு பெருமாள் ஒரு பொய் சொன்ன சுவாமி கிருஷ்ணாணி ரொம்ப அழகு. ஏ நீதான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் ஒரு பொய்யா பொய் மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன. அந்த பொய்யான வார்த்தைக்கு பெருமாளுக்கு மெய் கொடுத்தான் சாதிச்ச சுவாமி அம்மாழ்வார். அப்படிப்பட்டதான சகல ஜீவாத்மாக்களுக்கு மெய்யே கொடுக்கக்கூடியது இந்த இது. லோகத்துல வந்து சித்து அச்சித்து இறை இறை தான் நமக்கு மோட்சம் கொடுக்கும். அச்சேதன வஸ்து அப்படியே இருக்க போறது. சித்துக்கு மட்டும் பெருமாள் நம்மளமா ஜீவாத்மாக்களுக்கு புத்தியை கொடுக்கிறான், நல்ல வம்சத்துல அவதாரம் பண்ண வைக்கிறான், நல்ல ஆச்சாரியனை காட்டி கொடுக்கிறான், அதனுடைய வழிகாட்டுதின் பேர்ல அவனை சாஸ்வதமான வைகுண்டம் நமக்கு கொடுக்கிறான். இப்போ இந்த வந்து பெருமாள் திருவடியை ஆசிரியத்துக் கொண்டிருப்பவளான பாதுகையனுடைய திருமேனியில முத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் அந்த முத்துக்கள் எல்லாம் ஆழ்வார் பேர்ல தான் இருக்கு. ஆழ்வார ஒவ்வொரு பாசுரங்களுமானது முத்து முத்தா இருக்குன்னு சாய்கிறா பெரியவா. நம்ம இந்த பெருமாளுக்கு அந்த பாசுரங்களை சேவித்து அவன் அனுகிரகத்தை பெறுவதற்குண்டான சேஷபூதர்களாய் நாம் இருக்கோம். அதனால எம்பெருமானுக்கு நாம் சுவாதீனமாறோம். நம்மளுடைய பக்தியாலே எம்பெருமான் நமக்கு சுவாதீனமாறான். என்னன்னா வான வருவர் பெருமாள் போனா போவர் அவ்வளவு சுலபர் கிருஷ்ணாவதாரத்துல அது பிரத்யட்சமா தெரியறது அப்படின்னு சாய்கிற இடத்துல பிரத்யக்ஷம் சேஷ சேஷித்வம் சாமே சித்தயது பாதுகா அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலே சாய்க்கிற. அடுத்தது இந்த ஜீவாத்மா வந்து பிராரத்த பாவம் சஞ்சித பாவம் இதை சுத்தின் இருக்கு. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா புண்ணியத்தையும் பாவத்தையும் விளக்கின ஜீவனை தான் பெருமாள் சீகரிச்சுப்பார் அப்படின்னு சொல்றா. பெருமாள் என்ன பண்றான், ஜவலூரன் ஒரு ஆச்சாரியனை அண்டி அவன் திருவடிவாரத்திலே சரணாகதி அனுஷ்டித்தானோ அவனுடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் விளக்கி பெருமாள் தன் தன்னிழச் சோதிக்கு கூட்டுகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பாபங்கள் எல்லாம் ஒரே கருப்பா இருக்கு, புண்ணியகமரக்கள் எல்லாம் வெளுப்பா இருக்கு. இந்த புண்ணியகர்மாக்களை பெருமாள் என்ன பண்றான்னா இந்த ஜீவாத்மாவுக்கு எவன் ரொம்ப சகியா இருக்கானோ அவரிடத்திலே கொடுத்துடுறான். இவனும் பண்ண பாவங்களை எவனொருவன் ஒரு பரபக்தனை சம ஸ்ரீவைஷ்ணவ வெறுக்கிறானோ அவனிடத்திலே இந்த பாபத்தையும் கொடுத்துடுறான். அப்போ இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே புண்ணியத்தையும் பாபத்தையும் விளக்கிறது. அதான் சுவாமி தேசிகன் அழகா சாக்க திருச்சின்னமாடல அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அஞ்சரையை கழித்தருளும் அன்பர் வந்தார் மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார் வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சர் திருச்சின்னமாலையில. இப்படி இந்த புண்ணியகர்மாக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படின்னா தவறங்கதுரீன பாதரக்ஷ விமலாமௌத்திகபத்ததிர் விபாதி சுகிருதித்வயி சாதிதாபவர்கைஹி சமய சங்கிரமிதேவசாது கிருத்யா அப்படின்னு. பாபத்தையும் நமக்கு வேண்டாரிடத்தை நம்மை வெறுப்பவர்களிடத்தை கொடுக்கிறான் பெருமாள். புண்ணியத்தை வந்து இவன் நல்ல சுகிருத்துன்னு சொல்ல வாழ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். அப்படி இந்த முத்துக்கள் எல்லாம் புண்ணியத்தை போல இருக்கு, வெளுமையா இருக்கு அப்படின்னு தேசிகன் வந்து ஸ்லோகத்துல காட்டுற. இன்னும் சில ஸ்லோகத்துல வந்து என்னன்னா, எம்பெருமான் திருவுடைய முத்துக்கள் அந்த பாதுகையில இழைச்சிருக்கு, அது வந்து அந்த காந்தியானது அந்த இழப்பினாலே அழிவில்லாத காந்தியா இருக்கு. அப்பயுமே இந்த வெயில் காலம் கோடை காலத்துல பார்த்தாக்க திடீர்னு வெள்ளம் வரும், கோடை வெள்ளம்னு சொல்லுவா, அது நிக்காம போயிட்டே இருக்கும். அந்த வெள்ளத்தினாலே இந்த பூமிக்கு என்ன பயன் அப்படின்னா, நெற்கதிரிகள்லாம் நம்ம விருத்தி அடைஞ்சு விளையறது. நெற்கதிரிகள் எல்லாம் சரணாகதி பண்றவா நெற்கதிரிகள்னு ஊகம் பண்ற சுவாமி தேசியலிங்க. சரணாகத சசியமாலினியம் தவமுக்தாமணி ரஸ்மி நிஜ்வரங்கைஹி நனூரங்க துரீன பாதரக்ஷே ஜகதி நித்யம் அதைவ மாத்ருகாபூத்து அப்படின்னு போட்டிருக்க. ஆபூத் ஆயிற்று, அதாவது மானம் பார்த்த சீமை இல்லாததாக, வெற்றி நலமா இல்ல, சசியங்கள் பயிர்கள் எல்லாம் செழித்து வளரக்கூடியதான ஒரு விசேஷத்தை உடையதான் ஆயிற்று. இதனுடைய இந்த முத்துக்களுடைய காந்தியினாலே அப்படின்னு எப்படி ஒரு வெள்ளம் வந்து வறண்ட பூமியை, தரிசு பூமியை, கதிர்கள் விளையும் பூமியாக மாற்றுகிறதோ, அதை போல இந்த முத்துக்கள் எல்லாம் சரணாகதற்கு நெற்பயிர் விளைவிப்பது போல இருக்கு அப்படின்னு விளைவிச்சு தன்னுடைய காந்தியினாலே நம்மளை போல சாதாரண மனுஷாலையும் பெருமாளையும் ஆச்சாரியாலையும் ஆசிரியிக்க வைக்கிறது. அவள் வந்து இந்த ஜீவாத்மா நல்ல விஷயங்களை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு சுவாமி தேசிகன். அடுத்த சிலமத்த உபமா அலங்காரம் காட்டுறார். அதாவது இந்த முத்துக்களுடைய காந்தியானது புதமை சந்திரன் போலே இருக்கு. இது எப்படின்னா சகல லோகங்களுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதான ஒரு பாதுகா தேவியா இந்த தேவி இருக்கா அப்படின்னு நம்ம சுவாமி நம்மாழர் அவதாரம் பண்ணி நமக்கு முத்து முத்தா பாசுரங்களை, திருவாய்மொழி பாசுரங்களை கொடுத்தார். சதுர்வேதத்தையும் நாலு கிரந்தமா கொடுத்தார் இல்லையா. இது இத வாசிப்பதாலே என்னன்னு கேட்டா, சகல லோகங்களுக்கும் சகல க்ஷேமங்களுக்கும் உண்டாகும்படியான விஷயங்களை கொடுத்திருக்க. சந்திரனுடைய பிறையை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா, மூணாம் பிறையை பார்த்தா சில பேர் நல்லதுன்னு சொல்லுவா. இந்த ஆகாசத்திலேருந்து தெரியறது, இந்த சந்திரன்லேருந்து தெரியறது. ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம்னு ஒரு பேர் உண்டு, அந்த இடத்துலேருந்து காட்டுறது. அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த அதிவிஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி தவமுக்தாம நிதின்மல பிரகாசா பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் விதிபச்சந்திரலேக பாதுகேத்வம் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமா எடுக்கிறார். அடுத்தது என்னன்னு விஷயம் சாய்கிறார். அழகா எம்பெருமானுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியிலே நகங்கள்லாம் இருக்கு. இந்த நகங்கள் எப்படி இருக்குன்னா, வானத்து சந்திரன் போலே அது பிம்பம் போலே பிரகாசிக்கிறது. எப்படின்னா, இந்த நகங்கள் பெருமாள் திருவடி விட்டு பிரியாதது போலே இருக்கு, எப்பயுமே சேர்ந்து இருக்கு. சந்திரன் போலே அந்த இடத்தை சந்திரன் போலே பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. எப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமான் திரிய விட்டு என்னமே பிரிய மாட்டாரோ, அதை போலே எம்பெருமானுடைய அந்த நகங்கள் அந்த முத்துக்களின் வெளிமையாலே சந்திரன் போலே காட்சி அளிக்கிறது. அதனால என்றும் பிரியாதவளா இருக்கா இந்த பாதுகா தேவின்னு காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா எடுக்கிற. இந்த கங்கை இருக்கே பெருமாள் திருவிடிலேருந்து வச்சு, சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிபொன் இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அப்படின்னு பெரியாழ்வார் கங்கைய மங்களாசாசனம் பண்ணார். காவேரி ஆறு ஓடுறது ஸ்ரீரங்கத்து அங்கிருந்து வருது, குடகுலேருந்து ஆரம்பிச்சு திருவரங்கன் வழியாக சிரசில் இருந்து பட்டு திருவடியில பட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த காவேரிக்கு பொன்னி நதியின்னு ஒரு திருநாமம் உண்டு. அப்போ இந்த பாதுகேன் மேலே இருக்கக்கூடியதான வெளுப்பான உயர்ந்த முத்துக்களுடைய பிரகாசம், இந்த காந்தின்னு சொல்றாளே, அந்த காந்திக்கு நடுவுல திருவரங்கன் எழுதியிருக்க. இந்த காந்தியானது காவேரியினுடைய திருமேனியிலே அந்த ஜலத்து மேல பட்டுன் இருக்கு. வெளுப்பான விஷயமானது இந்த சிகப்பான காவேரி மேல பட்ட உடனேவே அதுவும் வெளுப்பாருது. கங்கை நதி வெளுப்பா இருக்குன்னு சொல்றா, இந்த காவேரியும் வெளுப்பாகிடுத்து, சமமாக ஆகிடுத்து. அப்படின்னா திருவரங்கன் பாதுகையிலேருந்து ஏற்பட்ட வெண்முத்துக்களான இந்த காந்தியானது இந்த காவேரியில பட்ட உடனேவே கங்கைக்கு என்ன ஒரு புனிதத்துவம் இருக்கோ, இந்த காவேரிக்கும் பொன்னி நதிக்கும் அந்த புனிதத்துவம் இருக்குன்னு சாய்க்கிறார். ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயா கனகாபகா புறபுறாபகயா அப்படின்னு சொன்னார். சாமியம் சாமியத்தை காட்டுறீங்க. என்ன சாமியம்னா, ரெண்டு ஒன்னு, இதுவும் புண்ணியமாச்சு. ஆமா புண்ணியமாச்சு. எப்படி புண்ணியமாச்சு சுவாமி? திருவரங்கன் திருவுடியிலே பட்ட பாதுகையில இருந்த வெண்மையான காந்தியினாலே இந்த காவேரி தாய்க்கும் ஒரு வெளுப்பு நிறம் ஏற்பட்டு அவளும் கங்கையைப் போலே புனிதமானாள் அப்படின்னு காட்டறிந்த. எப்படி நமக்கெல்லாம் ரஜஸ்தமஸ் குணங்கள் இருக்கு, எம்பெருமான் திருவடியும் ஆச்சார அனுகிரகமும் நமக்கு இந்த ஆழ்வார் பாசுரங்களும் செவிக்கும் போது நம்மளுக்கு தமங்குட ரஜோகுணம் போய் நமக்கு சத்துவகுணம் வந்து பெருமாளை நாம் ஆசிரியிக்கிறோம் இல்லையா, அதை போல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து அழகா காட்டுற. அது சுவாமி தேசிகனால மட்டும்தான் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், வேற யாரும் சொல்லித்தர முடியாது. அடுத்து சில விஷயங்கள் சாய்ச்சல ரங்கேசபாத பிரதிபன்ன போகாம் ரத்னானு வித்யரு மகிதாம் சிரோபிகி முக்தாவதாதாம் மணிபாதுகேத்வாம் மூத்திம் புஜங்காதிபதே பிரதீமஹா. புஜங்காதிபதேகே பிரதீமஹா. புஜங்கம் அப்படின்னா புஜங்காதிபதினா ஆதிபதினா பதின் அர்த்தம், தலைவன் அர்த்தம். புஜங்காதிபதினா சர்வங்களுக்கு எல்லாம் தலைவன், பாம்புகளுக்கு எல்லாம் தலைவனாகி ஆதிசேஷன் அப்படின்ற. என்னன்னா இந்த பாதுகையினுடைய உயர்ந்ததான முத்துக்கள் ரொம்ப தகதகதகால் பிரகாசிச்சுட்டு இருக்கு, நல்ல வெளுப்பா இருக்கு. வெளுப்புனா அதுதான் தும்பப்போன்னு சொல்லுவார், அதெல்லாம் மிஞ்சிடும் அப்படி போயிருக்கு. ஏன்னா சாட்சாத் பெருமாள் திருவடியில் இருக்கிறதுனாலே அந்த காந்தி இருக்கு. பெருமாள் அதை சாத்தின் இருக்க, அதாவது உயர்ந்த கீட்டங்களை சிறசிலே வைத்துக் கொண்டிருக்கதான பெருமாளால் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த அயன் பிரம்மா இருக்காரு, அந்த முதலான தேவதைகள் எல்லாம் பெருமாளை வந்து சேவிக்கிறா, ஒன்ன கொண்டாடுற அதே டயத்துல. அப்போ என்னன்னா இந்த பாதுகாதேவியானவள் வெண்முத்துக்களே வெண்முத்துக்களால் நிறையப்பட்டதானவள் எப்படி இருக்கான்னா, ஆதிசேஷன் போல இருக்க மூர்த்தியும் புஜங்காதிபதே பிரதீமஹா. ஆதிசேஷன் மாதிரி உன நினைக்கிறேன், அது மாதிரி தெரியறமா எனக்குன்னு சாய்கிற சுவாமி தேசியன். ஏன்னா ஆதிசேஷன் திருமேனி வெளுப்பு அப்படின்னு, அந்த திருமேனியிலே பெருமாள் சயனம் பண்ணிருக்கார். அவன் அவருடைய சிரசிலே வந்து ஆயிரம் தலைகள் ஆதிசேஷனுக்கு இருக்கு, நாக்கும் அப்படியே இருக்கு, அவனுடைய கண்கள்லாம் ரத்தனங்கள் போல ஜொலிச்சுன்னு இருக்கு, ஒரு விஷம் மூச்சு காத்த புசு புசுன்னு அந்த ஆதிசேஷன் விட்டுருக்க. அப்படி பார்த்தா சாட்சாத்து இந்த ஆழ்வார் ஏழு இருப்ப பார்த்தாக்க, அந்த பாதுகையுடைய இருப்ப பார்த்தாக்க, ஆதிசேஷன் போல திருவனந்தாழ்வான் போல இருப்பதாக சுவாமி தேசிகன் இங்க உருவப்படுத்துறார். அழகா சொன்னார் குலசேகர பெருமான், இருளிரிய சுடருமணிகள் இமைக்கும் நெற்று இன தூத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கம் உயர் வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப்பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்றுகொலோ கழிக்கும் நாளே அப்படின்னு. அதாவது ஆதிசேஷன் அனந்தன் என்னும் உயர்வெள்ளை அணையமேவி. ஆதிசேஷனாகிய அந்த ஆயிரம் தலை ஆதிசேஷன் திருவுடம்பிலே இந்த கரிய திருமேனி கொண்டதான திருவரங்கன் வெள்ளை திருவேனுடைய பாம்பிலே படுத்துருக்கார். திருவரங்கம் இந்த பக்கம் வந்து கொள்ளிட நதி, இந்த பக்கம் பொன்னி நதியாக காவேரி நதி வந்து பெருமாளை ஜிலு ஜிலு ஜிலுன்னு கூட குளிப்பாட்டின் போயின் இருக்காய். அப்பையும் அப்படி காட்டுறார். முக்தாவதாதாம் மணிபாதிகேத்வாம் மூர்த்திம் புதங்காதிபதேக பிரதீமஹா அப்படின்னு. இப்படியாகிய அந்த வெண்மை நிறம் எம்பெருமான் திருவடியை ஆசிரியப்போலான பாதுகாதேவியுடைய அந்த நிறம் வெண்முத்துக்களாலே பதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிறமானது சர்பராஜன் என்று சொல்லக்கூடியது ஆதிசேஷனுடைய திருவனந்தாழ்வானுடைய சந்தா குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ற ரீதியிலே எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால விஷயங்களை கைங்கரியம் பண்ற அவருடைய திருமேனி போல இருக்கு, அந்த வெளுப்பு போல இருக்கு அப்படின்னு காட்டுற. இன்னும் சில சமயத்துல பார்த்தா தேசிகன் ரொம்ப அற்புதமா சாய்ப்பார் இந்த பாதுகையை பத்தி. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வெளுப்பு முத்துக்கு காந்தி இருக்க பாதுகை மேல இருக்கிறவா, இந்த லோகத்துல கூட சூரியன் வந்து காலத்தால் 6 மணி குதிச்சு அஸ்தமனம் ஆறார், ஆனா இந்த முக்தியானது சூரிய கதிர்களையும் தாண்டி பகலில் கூட நிலாவாக காட்சி தர்றது இந்த லோகம் அப்படின்னு. அப்படின்னா அந்த காந்தி எப்படி இருக்கும் பாருங்க, சூரியனை விட ஜாஸ்தியான பிரகாசம் உடையதான இந்த பாதுகாதேவி திருமேல் இருப்பதான வெள்ளை முத்துக்களோட காந்தி இருக்குன்னு சுவாமி தேசியன் காட்டார். முகுந்த பாதாபடி மௌத்திகைஸ்தே அப்படின்னு காட்டி, வைமானிகானாம் நபஜந்தியன யாகோசதாம் அஞ்சலி பத்மகோசாக அப்படின்னா அந்த மலர்த்தி. இந்த தேவதைகளுடைய கைகூப்பல், தேவதைகள் வந்து பெருமாளை வந்து எப்பயும் சேவிச்சுட்டு இருக்கா, பாதுகாதேவியும் சேவிக்கிறா. தாமரை பொட்டுக்கள் வந்து சூரியனை பார்த்தா மலர்ந்துரும் இல்லையா, சூரிய கதிர் பட்டு இது இயற்கை. ஆனா இந்த பாதுகையினுடைய காந்தியாலே பகல் கூட இரவு போலே சந்திரன ஒளியே பிரகாசமா குடிப்பதாலே சூரியன் வரலன்னு நினைச்சுட்டு தாமரை புஷ்பங்கள் கூட மலராம இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த தேவதைகள் எல்லாம் கைகூப்பின் இருக்கா உன்னை செவிக்கிற அதை போல முட்டுக்கள் இருக்குன்னு சாச்ச. அதாவது இந்த காந்தியை வந்து ரொம்ப வசத்தி பேசுறார் இந்த சுவாமி தேசிகன் நமக்கு. அப்படியானது முத்துக்களுடைய காந்தி ரொம்ப உயர்ந்ததான காந்தி, சூரிய கதிர்களை மிஞ்சக்கூடிய காந்தி அப்படின்னு முதல்ல காட்ட, நிலாவியான் நிரம்பிருக்கு. எந்த காரணத்தினால் தேவைகளுடன் கைகோப்புறாளோ அவள் கைகோப்பது போலே இந்த தாமரை புஷ்பங்கள்லாம் மலராமல் மொட்டுக்களாவே இருக்கு, மலர்த்தியை அடையாமல் இருக்குன்னு இந்த இடத்துல காட்டுற. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல காட்டுற சுவாமி தேசிகன், அவைமி பாதாவணி மௌத்திகானாம் கீர்ணாம் உதக்ரை கிரண பிரயோகை யாத்ரோத்சவார்த்தம் விகிதாம் முராரேகே அபங்குராம் அங்குர பாலிகாம் துவாம்னு சாட்சியம். என்னன்னா, இந்த முத்துக்கள் வெளுப்பான காந்தியை கொடுக்குதுன்னு பார்த்து நின்று இருக்கோம். எம்பெருமான் வந்து தன்னுடைய சன்னதியை விட்டு வெளியில கிளம்புறார். அந்த காலத்துல இந்த கல்யாணத்திற்கோசரம் வெளில போயிட்டு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் கல்யாணத்துல வந்து பாலிகை கரைக்கிறதுன்னு ஒரு சீன் உண்டு, ஒரு அனுஷ்டானம் இன்று வரைக்கும் கடப்புச்சுனுக்கு வைஷ்ணவனுடைய கிரகங்களிலே இல்லையா. அப்போ நிறைந்த முளைகளோடு கூடியதான பாலிகை, இந்த முளைச்சதுன்னா அந்த பாலிகை மேல அந்த ஒவ்வொரு தானியத்து மேல வெளுப்பான ஒரு முளை வரும் இல்லையா, அதை போலே உன் வெண்முத்துக்கள் காந்தி இருக்குன்னு சுவாமி தேசியன் காட்டர். அழகா அங்குர பாலிகா அப்படின்னா அந்த முளை கட்டியதான பாலிகை, அந்த பாத்திரம் அதை போல இருக்கே இந்த காந்தி இருக்கு அப்படின்னர். குறைவில்லாமல் இருக்கு அப்படின்னு அபங்குராம், குறைவில்லாமல் முளைகளோடு கூடிய பாலிகை என்ற பாத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசியன். நம் சம்சாரிகள் வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணும் போய் இந்த விஷயத்தை பண்றா. என்னன்னா ஒரு பாத்திரத்துல வந்து நெல் பயிறு உளுந்து இத்தியாதி தானியங்கள்லாம் நிரப்பி சுமங்கலிகளை வச்சு அந்த பாலிகை அந்த அனுஷ்டானம் பண்றதுன்னு இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம நல்ல ஆச்சாரியர்கள் அனுகிரகமும் கடாட்சம் ஒரு இடத்துல இருந்தாக்க எப்படி அந்த அந்த தானியத்திலிருந்து முளை வந்து வெளுப்பா வெளில வருதோ நமக்கு ஞானமும் கிடைக்குது, பெருமாளும் நமக்கு பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்றார் அப்படி என்பதை சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அழகா காட்டுறார். அடுத்த ஒரு ஸ்லோகத்துல வந்து என்ன விஷயம்னா, இந்த முத்துக்களோட காந்தி இருக்கு, இது வந்து அளவில்லாத கங்கா பிரவாகம் போல இந்த காந்தி அடிச்சுன்னு போறதான். சுபகாம் அசங்கைஹீன ஸ்ரோதோ விசேஷை சுபகாம் அசங்கைஹி முக்தாமயூகைஹி சுர சிந்தும் மன்யாம் புஷ்ணாசி ரங்கேஸ்வர பாதுகேத்வம் அப்படின்னு 626 ஸ்லோகத்தை சொல்ல, முன்னொரு சொல்லமே பெருமாள் வந்து வாமனாயிருந்து திருவிக்கிரமாய் அளந்து உலக வந்து அளந்து போயிட்டார், மூணடியார் அளந்து போயிட்டார். ஒருடி பூமி அளந்து இன்னொருடி ஆகாசத்தை அளந்தர், மூன்றாவது அடியை வந்து பலி சக்கர சிறுசிலை வைத்து பூலோகத்துக்கு தள்ளிட்டார், வர கீழே தள்ளிட்டார் பாதாள லோகத்துக்கு. அப்பதான் கங்கை உருவாச்சு தெரியும், பெருமாள் வானு அளந்த போது சிவனுடைய தலையிலே வந்து சங்கரன் சடையினில் தங்கின்னு வந்தார். அப்பதான் அவருக்கு எம்பெருமான் திருவடியிலப்பட்ட தீர்த்தம் வந்து அவர் சிவசிலே படும் போதுதான் அவர் சிவன்ற பதத்துக்கு உண்மையான பொருளானதுன்னு சாகிறார் சுவாமி தேசிகன். சிவத்வகேதம் சகலசந்தோகோ அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பம், சகல பிராணிகளுக்கும் மங்களம் உண்டாகும்படியாக சிவனாய், அதாவது சிவன்ற பதத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம், அது ஆச்சாரால் வியாக்கியானங்கள்ல சிவன்னே நமக்கு போட்டிருக்காங்க. அந்த சகல க்ஷேமங்களையும் அடைந்தாராம் அந்த பெருமாளுடைய, அதாவது நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அந்த பிரம்மபுத்திரரானவர். எம்பெருமான் திருவடியிலேப்பட்ட தீர்த்தத்தாலே என்னான சகல க்ஷேமத்தையும் அடைந்தார். அதை வந்து கங்கை வந்து ஏழா பிரிஞ்சு நமக்கு வெளில வந்துருது. இப்படி இந்த காந்தி இருக்கே ஒரு வெளுப்பான கங்கா பிரவாகமாய் நமக்கு வந்து விஷயங்களை கொடுத்துருக்கு. எப்படி சுவாமி நம்மாழ்வார் கங்கா பிரவாகம் போல பாசுரங்களை நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணாரோ, அந்த அனுகிரகத்தாலே நமக்கு சகல பாபமும் விலகி சகல க்ஷேமமும் கொடுத்தது, இந்த பாதிகளுடைய காந்தியானது இந்த க்ஷேமங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்க. மேற்கொண்டு சுவாமிகளை நாளை உபன்யாசத்தை நாம் அனுபவிக்கலாம். அடியன் கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.